लावण्यवर्षिणि ललाटतटे घनाभे बिभ्रत्तटिद्गुणविशेषमिवोर्ध्वपुण्ड्रम् विश्वस्य निर्जरपते तमसावृतस्य मन्ये विभावयसि माङ्गलिकप्रदीपम्. இருபதாவது பத்தியம் ஸ்ரீ தேவநாயக பஞ்சாசத்து. இந்த பத்தியத்தில் திருமண்காப்பு, அதனுடைய வர்ணனை. 19 திருநெற்றி, 18 திருமுக மண்டலத்தை பார்த்தோம், 17 திருக்குழக்கற்றை, அதுக்கு முன்னாடி 16 கிரீட்டம். இப்படி ஆபாத சூடமாக போகாம மேலிருந்து கீழே வர்ணிக்கிறார். கிரீடத்தை வர்ணனம் பண்ணார் 16. 17 அந்த கிரீடத்துக்கும் நெத்திக்கும் இடையில் இருக்கக்கூடிய திருக்குழக்கற்றை, அதற்கு பிறகு அல்லது முகத்தில் படர்ந்திருக்கக்கூடிய திருக்குழக்கற்றை. 18 பத்தியத்தில் திருமுக மண்டலம், அதனுடைய ஒரு சமுதாய சோபைய விளக்கினார், வர்ணிச்சு காண்பிச்சார் நமக்காக. 19 பத்தியத்தில் திருநெற்றி திருநுதல்னு சொல்றோம், திருநெற்றி வர்ணனை அனுபவிச்சோம். இப்போ 20 அந்த திருநெற்றியை அலங்கரிக்கக்கூடிய திருமண் காப்பு. பொதுவாக எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், சின்ன வயசில் சில பசங்க கேட்பா, எல்லாருக்கும் சொல்ல முடியாது, பெருமாள் எதுக்கு திருமண் காப்பு சாத்தின்னு இருக்கார், நம்மலாம் சாத்திக்கிறோம், பெருமாள் எதுக்கு சாத்தின்னு இருக்காருன்னு ஒரு கேள்வி கேட்கறதுண்டு. அதுக்கு ஒரு பதில் சொல்லுவா, பொதுவாக பாகவதால் இட்டுருக்கிறத பார்த்துட்டு அவனும் எட்டுக்கிறானா, அவனு அதில் ஒரு பிரீத்தி ஏற்படுதுன்னு நிறைய இதுக்கு சமாதானங்கள் இருக்கலாம். அடியன் கேட்டது சமாதானம் இது, அவளோட பிரீத்திக்காக தானும் இட்டுக்கிறான்னு, தன்னுடைய திருநாமத்தை தானே தன்னுடைய இதை தானே திருமண் காப்பை தானே எட்டுக்கிறான்னு சொல்லுவார். இப்போ அதுக்கு சுவாமி இங்கே ஒரு காரணம் காட்டுற மாதிரி அழகாக வர்ணிக்கிறார். திருநெற்றி வந்து இப்போ எப்படி இருக்கா, ஒரு தமசா விரதமாக இருக்கான், ஒரு இருட்டு கலந்து இருக்கான், அதில் அந்த திருமண் காப்பு பளிச்சுன்னு இருக்கான். அல்லது இப்படி வச்சுக்கலாம், இந்த திருமண் காப்பு இவ்வளோ பளிச்சுன்னு இருக்கிறதுனால அதுக்கு பக்கத்தில் கூடிய நெத்தி தமசு மாதிரி இருக்குன்னு கூட தோன்றது. ஏன்னா எது ஒன்று ரொம்ப பிரகாசமாக இருக்கோ, திவச தாரகைந்தின்னு சொல்கிற மாதிரி சூரியன் வந்து பிரகாசமாக இருக்கும்பொழுது நட்சத்திரங்கள் இல்லாத மாதிரி தானே இருக்குது, ஆக மொத்தம் தமசில் சூழப்பட்ட மாதிரி தானே இருக்குது வச்சுக்கலாமே. அந்த மாதிரி வெம்பெருமானுடைய திருமண் காப்பு பளீர்னு இருக்கான், விள விளையல்னு. அப்போது அது திருநெற்றியானது இப்போது மேகம் மாதிரி கம்பேர் பண்ணுறார். கன ஆப, கனாபன்னு சொல்ல போகிறார், அதாவது இந்த மழை மேகம் அந்த மாதிரி ஒரு மேகம்னா என்ன, இருண்ட மேகம் மாதிரி. அதில் வரக்கூடிய மின்னல் கீற்று, மின்னல் கீற்று நிரந்தரமாக இருக்காது, ஆழ்வார் சாதிக்கச்சே மின்னின் நிலையில் மண்ணுயிர் ஆக்குகின்றனர், அது மாதிரி அது நிலையாக இருக்காது. ஆனால் இந்த எம்பெருமானுடைய திருமண் காப்பு இருக்கு, அது ஒரு விசேஷமான மின்னலாம். காபிஷிகா முனின்னாம்னு அங்கே வரதராஜ பஞ்சாசத்தில் சாதிக்கச்சே 20 பத்தியத்தில் தன்வி ஹிருதி ஸ்புரதி காபிஷிகா முனியினாம் சௌதாமணீவ நிபிருதா நவ மேக கர்ப்பான்னு சாதிச்சார். மின்னலுக்கிடையில் அங்கே மேகமாட்டம் இருக்குன்னு அந்த ஹிருத்தேசவர்த்தி எம்பெருமான அந்தர்யாமி அங்கே விவரித்தார். இங்கே அப்படின்னு கேட்டால் அந்த மேகத்துக்கு நடுவில் நிரந்தரமான ஒரு மின்னல் கீற்று மாதிரி எம்பெருமானுடைய திருவன் காப்பு இருக்கான். அது எதுக்கு தரிச்சுட்டுக்கான்னு சொன்னால், தமசால் சூழப்பட்ட இந்த உலகம் இருக்கோம்னோ, இந்த உலகுக்கு ஒரு மங்களமான திருவிளக்கு, ஏன்னா இருட்டை போக்குறதுக்கு விளக்கு வேணுமே, அது மங்களகரமான ஒரு திருவிளக்கு ஏற்றுற மாதிரி, அதை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி எம்பெருமானுடைய திருமண் காப்பு, அவன் நெற்றியில் இருக்கக்கூடிய திருமண் காப்பானது அந்த மாதிரி அழகா இருக்குன்னு அடியே நினைக்கிறேன்னு அழகா விஜயாபனம் பண்றார். நிருஜரபதே, தேவபதே, நிருஜரபதே, சுரபதே எல்லாம் சமானமான அர்த்தம் தான். சம்போதன பதம் தெய்வநாயகனே, மன்யே, மன்யேனா அகம் மன்யேன்னு அர்த்தம், மன்யதே, மன்யசே, ஏவம் மன்யசே அப்படின்னு கேட்பா, மன்யேனா நான் நினைக்கிறேன், விபாவயசி இது மன்யே, விபாவயசினா பாவிக்கின்றாய், ஏற்றுகின்றாய் அப்படின்னு அர்த்தம் இருந்ததுல, ஏன்னா தீபத்தை குறிக்க போறார், பாவிக்கின்றான்னு அர்த்தம் அல்லது ஏற்றுகின்றான்னு அர்த்தம், பூதாத்துக்கு அர்த்தத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். விபாவயசி, விபாவயசி, நீ ஏற்றுகின்றாய், இதி இதி சப்தம் அங்க இல்ல, அதை நம்ம அத்தியாரம் பண்ணிக்கணும். இதி மன்யே, மாங்கலிக பிரதீபம் விபாவயசி, மங்களகரமான ஒரு திருவிளக்கை ஏற்றுகின்றாய் என்று அடியேன் நினைக்கிறேன். எதுக்குன்னு கேட்டா, விஸ்வஸ்ய, விஸ்வசின உலகிற்கு, ஷஷ்டி பக்தி ஏக வச்சனம், மாங்கலிக்க பிரதீபம், மங்களகரமான பிரதீபம்னா தீபம், விளக்கு, விளக்கை ஏற்றுகிறாய். ஏன் இந்த பூமிக்கு விளக்கு தேவையா இருக்குன்னு கேட்டா, தமசா ஆவிரதஸ்ய விஸ்வஸ்ய, தமசான்றது திருத்தியா பக்தி ஏக வச்சனம், இருளினால், இருட்டினால், அஜ்ஞானத்தினால், ஆவிரதசிய, ஆவிரதசியன்னா சூழப்பட்டிருக்கக்கூடிய, ஆவிரத ஆவிரத ஆவிரதசிய அது விஸ்வசியக்கு விசேஷனம், அதுவும் ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். ஆவிரதசிய விஸ்வசிய மாங்கலிக பிரதீபம் எதுன்னு கேட்டா ஊர்துவ புன்றம் பிப்ரத்து, பிப்ரத் பின்ன ஸ்பட்டிக ருச்சின்னு, ஸ்பட்டிக ருச்சிரேன்னு ஹைகிரீவ சோதத்துல பார்த்தோம். அது மாதிரி பிப்ரத்னா அணிந்துள்ள தரித்துள்ளன்னு அர்த்தம். ஊர்துவ புன்றம், ஊர்துவ புன்றம்னு அதுக்கு பெயர். திரிய புன்றம்ன்ற செய்வாள்லாம் விபூதிய அரிசான்ல அட்டுக்கிறா, ஊர்துவ புன்றம்னு திருமணங்காப்புக்கு பெயர். இது கீழிருந்து மேல் நோக்கி இடப்படுறது. அழ்வார் சாதிக்கச்சு நீர் செவ்வே இடக்கானில் திருமால் அடியார் என்று கூட அங்க சாதிக்கிறார். நீர் செவ்வே இடக்கானில் அப்படின்னு சாதிக்கிறார் இந்த ஊர்துவ புன்றத்தை சொல்லிச்சு. அப்படிப்பட்ட ஊர்துவ புன்றத்தை அணிந்துள்ள நீன் தாத்பரியமானது. இது எப்படி எப்படி இருக்கு இந்த ஊர்துவ, ஊர்துவன மேல புன்றம்னா அந்த நாம விசேஷம் எப்படி இருக்குன்னு கேட்டா தடித் குண விசேஷம் இவ. தடித் தடித் ரெண்டும் மின்னல் அர்த்தம். குண விசேஷம் சொன்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மின்னல் கொடி, ஒரு நாட் த நார்மல் ஒன் அர்த்தம். விசேஷமா இருக்கக்கூடிய மின்னல் கொடி அது எங்க இருக்கா? லலாட்ட தட்டே. லலாட்ட தட்டேன்னு சொன்னா லலாட்டன்னு முன்னாடியே பார்த்தோம். நெற்றி தட்டேன்னா தடம், அந்த இடத்தில் அந்த பகுதியில். அது எப்படி இருக்குன்னு கேட்டா கனாபே லாவண்ய வர்ஷினி. கனாபே, கனாபேன்றது லலாட்டேக்கு, லலாட்ட தட்டேக்கு விசேஷனம். கனம்னாலே அந்த கன்ஷியாம்னு சொல்லுவா இந்தியில, கன்ஷியாம் கனஷ்யாம்னு பெயர். அப்படிப்பட்ட அந்த கார்மேக வண்ணன் பெருமாளை சொல்லச்சு. அப்படிப்பட்ட அந்த கார்மேகம், மழையை பொழியும் மேகம் போல விளங்குகின்ற ஆப, ஆபனா போல லைக் இவ, அதே போல இருக்கக்கூடிய லாவண்ய வர்ஷினி. இப்ப மழை மாதிரி இருக்குன்னு சொல்லியாச்சு, அது ஏதாவது பொழியணுமே, எதை பொழியிறதுன்னா அழகை பொழிகிறது. லாவண்ய வர்ஷினி அப்படி அழக பொழியறதுதான் அந்த லலாட்ட தடம். அப்படிப்பட்ட லலாட்ட தட்டேன்னு சொல்லச்சு சப்தமிய பக்தி இயக்க வச்சனம். அப்படிப்பட்ட திருநெற்றி தடத்தில் தடித் குணே, தடித் குண விசேஷம் இவ ஊர்தபுண்டம் பிப்ரத்ன்னு அப்படி சாதிக்கிறார். அதுல ஒரு அற்புதமான மின்னல் கொடி போல அந்த திருமன் காப்பனி சாத்தின்றிருக்கியே அது பிப்ரத்து, அல்லது அணிந்து கொண்டிருக்கிற நீ தமசாவிரதஸ்ய விஸ்வஸ்ய மாங்கலிக பிரதீபம் விபாவயசி இது மன்னியே. இந்த இருள், அஞ்ஞானம் என்னும் இருளால் சூழப்பட்டுள்ள இந்த உலகத்திற்கு இருள் தருமா ஞானம் சொல்ற மாதிரி, இப்படிப்பட்ட இந்த உலகத்துக்கு ஒரு ஞான விளக்கை ஏற்ற மாதிரி அதை, அது மாதிரி அதை வச்சுருக்கேன்னு அகம் மன்னியன் நான் நினைக்கிறேன்னு சாதிக்கிறார். அண்மையத்தை பார்த்தோம்னா நிருஜரபதே கனாபே லாவண்ய வர்ஷினி லலாட்ட தட்டே தடித் குண விசேஷம் இவ ஊர்துவ புன்றம் பிப்ரத்து, பிப்ரத்னா அதுல சத்ரந்தம் அணிந்துள்ள நீ தமசாவிரதசிய விஸ்வசிய மாங்கலிக பிரதீபம் விபாவேசி மன்ய. நிருஜரபதே தெய்வநாயகனே கனாபே, மழை பொழியும் மேகத்தை போல அதை ஒத்த நிறத்தை, நிறத்தை உடை, நிறத்தை பெற்று விளங்கக்கூடிய லாவண்ய வர்ஷினி அமுத மழை அல்லது அழகு மழை அதை பொய்கின்றதாக இருக்கக்கூடிய லலாட்ட தட்டையே, உம்முடைய திருநெற்றி தடத்தில் தடிப்குண விசேஷம் இவ. மழை மேகம்னா மின்னல் கீற்று இருக்கும், இது ஒரு விசேஷமான மின்னல் கீற்று, பல குணங்களை உடையது, நிரந்தரமாக இருக்கக்கூடியது. இவன்னு சொன்ன போல, அதை போல ஊர்துவ புன்றம் திருமன் காப்பை பிப்ரத்து, பிப்ரத்துன்னு சொன்னா தரித்து கொண்டிருக்கிற நீ தமசாவிரதஸ்ய விஸ்வசிய அஞ்ஞானம் என்னும் இருட்டால் சூழப்பட்டுள்ள இந்த உலகுக்கு விஸ்வசிய மாங்கலிக பிரதீபம் விபாவேசி, ஒரு மங்களகரமான திருவிளக்கை ஏற்றுகின்றாய் என்று இது அகம் மன்னியே அப்படின்னு நினைக்கின்றேன் சாதிக்கிறார். இதான் இருபதாவது பத்தியத்தினுடைய அர்த்தமும் அண்மையும் ஆகின்றது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.